श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. लब्धातिथौ क्वचिदियं रजनीकरेण लक्ष्मी स्थिरा सुरपते भवतो ललाटे यत्स्वेदबिन्धुकनिकोद्गतबुद्बुधान्तः त्रक्षः पुरा स पुरुषो जनिशूलपाणिः. पत्तन्बदाद पद्यम् ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருநெற்றி, அதை வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். 18வது பத்தியத்தில் திருமுக மண்டலத்தினுடைய சோபனம். 17ம் திருக்குழற்கற்றை முகமும் கூடிய ரெண்டுத்தையும் சேர்த்த ஒரு வர்ணனம். எம்பெருமானுடைய திருநெற்றிய இந்த பத்தியத்தில் விவரிக்கிறார். அதில் ஒரு சோபம் இருக்கான். என்ன சோபன்னு கேட்டால், பொதுவாக சந்திரனுக்கு 16 கலைகள் உண்டு, ஷோடச கலகான்னு சொன்னால் கூட, சுக்லபக்ஷத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமி திதியில் வரக்கூடிய ஒரு சோபம் வந்து கவிகளுக்கு ரொம்ப ஏற்றமா, அது சந்திரனுக்கு ரொம்ப ஏற்றமாக இருக்கும், கவிகளுக்கும் அப்படிப்பட்ட நிலாவானது ஏற்றம். அதை ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்கிறதுண்டு. சந்திரனுக்கு அந்த ஒரு திதியில தான் அப்படி ஒரு சோபம் ஏற்படுறதா, ஆனா எம்பெருமானுடைய நெத்தியில எப்பவுமே அந்த சோபம் இருக்குன்னு சாதிக்கிறார். மேலும் அந்த எப்படிப்பட்ட நெத்தின்னு கேட்டா, சிருஷ்டி காலத்துல எம்பெருமானுடைய நெற்றியிலிருந்து ஒரு மனோவிகாரத்தினால ஒரு வேர்வை துளிகள் வந்துதான், வெளிவந்துதான். அதிலிருந்து த்ரக்ஷஹா, த்ரி அக்ஷஹா, த்ரக்ஷஹான்னு சொன்னா திரக்ஷஹானது இத்ரு யக்ஷஹ, சிவபெருமான் சூலத்தை ஏந்தி கொண்டு தோன்றினானாம். அப்படிப்பட்ட திருநெற்றி இருக்கே, அது ரொம்ப சிறப்பா இருக்குன்னு இந்த பத்தியத்துல ஸ்லாகிக்கிறார். சுரபதே, சுரபதேனாலும் சுரர்கள்னா தேவர்கள், தெய்வநாயகனே. ஸ்திரா, ஸ்திரான்னு முடிச்சிருக்கார். ஸ்திராஸ்தி ஸ்திரா பவதின்னு வச்சுக்கணும். ஸ்திரானா நிலையாக உள்ளது, ஸ்திரமாக இருக்கிறது, ஸ்ரீலிங்கத்தில் இருக்கு. ஏன்னா லக்ஷ்மிஹி ஸ்திரா பவதி, லக்ஷ்மிஹின்னு சொன்னா அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. காளிதாசன் சொல்லிச்சு லக்ஷ்ம லக்ஷ்மியும் தனோத்தின்னு சொல்றான். அப்போ இயம் லக்ஷ்மிஹி ஸ்திரா அஸ்தி, இயம் லக்ஷ்மிஹி, இந்த அழகு இருக்கே இது நிலையாக இருக்கின்றது அப்படிங்கிறார். எங்கன்னு கேட்டால் லலாட்டே, பவத்தக லலாட்டே, லலாட்டம் லலாட்டகன்னா அந்த ஃபோர் ஹெட்னு சொல்றோமோ நான் நெற்றி, பவத்தகனா உம்முடைய, சஷ்டி ஏகவச்சனம், உம்முடைய நெற்றியில் லலாட்டே இயம் லக்ஷ்மிஹி ஸ்திரா பவதி. இது எப்படிப்பட்ட லக்ஷ்மின்னு சொன்னா, க்வச்சித் திதௌ ரஜனீகரணே லப்தா, ரஜனீகரேன லப்தா. க்வச்சித் திதௌ, க்வச்சித்னு சொன்னா சில இடத்தில் அர்த்தம், க்வச்சித் க்வச்சித்னு சொன்னா அங்கங்க அப்படின்னு அர்த்தம், அதுக்கு க்வச்சித்துக்கு சம்வேர் அப்படின்னு அர்த்தம். திதௌ, திதௌனா திதியில், அப்ப அதுக்குண்டான 16 திதி உண்டு. அந்த 16 திதிஸ்ல ஒரு திதி அதாவது அஷ்டமி அர்த்தம். அப்ப க்வச்சித் திதௌன்னு சொன்னா அந்த இடத்துல அஷ்டமி, அஷ்டமி திதியில் அர்த்தம். ரஜனீகரேன லப்தா, ரஜனீகரஹன்னு சந்திரனுக்கு பெயர், திவாகரஹன்னு சூரியனுக்கு பெயர், ரஜனீகரஹன்னு சந்திரனுக்கு பெயர். ரஜனீகரேன லப்தா, அந்த சந்திரனால் அடையப்பெற்ற இயம் லக்ஷ்மிஹி, இப்போ உன்னுடைய நெற்றியில இந்த பிரகாசமா இருக்கக்கூடிய அழகு இருக்கே, இது எப்பவும் உன்னுடைய நெற்றியில் இந்த அழகானது வீற்றிருக்கிறது. ஆனால் சந்திரனாலோ அது அவனுடைய ஒரே ஒரு திதியில் மட்டும் அடையப்படுகிறதுன்னு தாத்பரியம். எப்படிப்பட்ட நெத்திக்கு முன்னாடி சொல்றார், யது ஸ்வேத, யது ஸ்வேத பிந்து. ஸ்வேத பிந்துன்னு சொன்னா ஸ்வேதம்னா வியர்வை, பிந்துனா துளி, ஸ்வெட் டிராப்ஸ். யது ஸ்வேத பிந்து கணிகா, கணிக்கான்றது இன்னும் அதிலிருந்து ஒரு சிறிய பகுதி, ஸ்மால் போர்ஷன் ஆஃப் தட் ஸ்வெட். புத்புதாந்தக, புத்புதான குமிழி, அது வந்து அந்த பபுல் சொல்றோமோ, அந்தகன இடையில், இடையில் அர்த்தம். புத்புதாந்தகன்னு சொன்னா ஃப்ரம் தட் அர்த்தம், அதாவது அந்த வேர்வை துளி இருக்கு அதுவே ஒரு குமிழி மாதிரி இருக்கு, அந்த பபுல்ல இருந்து த்ரக்ஷஹா. த்ரக்ஷஹான்னு சொன்னா இத்து இர் யக்ஷஹா. த்ரக்ஷஹா மூன்று கண்களை உடையவன், அதாவது சிவபெருமான். ஷூலபாணிகி, ஷூலத்தை ஏந்தி கொண்டு, பாணிகின கை, ஷூலம் அவனோட கையில் இருக்கிறதுனால ஷூலபாணிகி. ச புருஷா புரா அஜனி. ச புருஷான்னு இப்ப அந்த புருஷ சப்தத்தை பொதுவா சிவனுக்கு இங்க அன்வயப்படுத்துறார். அந்த சிவன் புரா முன்பு அஜனி, அஜனின தோன்றினான். அப்படிப்பட்ட உம்முடைய திருநெற்றியானது, அதில் உள்ள இந்த அழகானது எப்பவும் பிரகாசமா இருக்கின்றதுன்னு சாதிக்கிறார். ஒரு அன்வயத்தை பார்த்தோம்னா, சுரபதே யத் ஸ்வேத பிந்து கணிகா உத்கத புத்புதாந்த த்ரக்ஷ ஷூலபாணிஹி சஹ புருஷ புரா அஜனி பவதஹ லலாடே க்வசித் திதௌ ரஜனீகரேன லப்தா இயம் லக்ஷ்மீஹி ஸ்திரா பவதி அல்லது ஸ்திரா சோபதேன்னு வச்சுக்கலாம். சுரபதே தெய்வநாயகனே, யத் ஸ்வேத பிந்து கணிகா உத்கத புத்புதாந்த. ஒரே இது எத்தனை எந்த நெற்று, இப்ப இது லலாட்டத்துக்கு அண்மையமாறுது. எத்தனை எந்த ஸ்வேத பிந்து, ஸ்வேத ஸ்வேதன் சொன்னா வேர்வை, வேர்வை துளி, பிந்துன டிராப், கணிக்கானா அதுல ஒரு ஸ்மால் போர்ஷன், உத்கத புத்புதாந்த உத்கத்தனா அதுலேருந்து ரைஸ், அதுலேருந்து தோன்றிய பான் அர்த்தம். புத்புதாந்தகன்னு சொன்னா அந்த குமிழ், அந்த பபுல்ல இருந்து வந்த த்ரக்ஷஹ ஷூலபாணிகி. த்ரீ ஐடுன்னு சொல்றமோ அந்த ஷூலபாணியான சிவபெருமான் சஹ புருஷா, அவனுக்கு இது ஒரு ஒரு பதம் அன்வைக்கிறார். அந்த சிவன் புரா அஜனி முன்புனா படைப்பு காலத்தில், சிருஷ்டி காலே இத்தியர்த்தக தோன்றினானோ, பவத்தக லலாட்டே உம்முடைய அந்த நெற்றி இருக்கே அந்த நெற்றியில், கொச்சி திதௌ ரஜனீகரேன லப்தா, எப்பவோ ஒரு முறை அஷ்டமி திதியில, அப்ப மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வச்சுக்கலாம், அந்த அப்போது சந்திரனால் அடையப்பெற்ற இயம் லக்ஷ்மிஹி இந்த அழகிற்கு ஸ்திரா பவதி, நிலையுள்ளதாக இருக்கின்றதுன்னு சாட்சியிருக்கார் இந்த பத்தொன்பதாவது பத்தியத்துல. இது அந்த பத்தொன்பதாவது பத்தியத்தினுடைய அர்த்தமும் அண்மையும் ஆகின்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.